bring back a classic soda fine. Canada's an MSB, SBB. For love of man, bad boy. Give me dumb, dumb, dumb. Tell me now to get down tonight. Running them rough, rough, rough. Me girl come hold me so tight. Dumb, give me dumb, dumb, dumb. Tell me now to get down tonight. Running them rough, rough, rough. Me girl come hold me so tight. Cause loving you be so right. And when you scream, we take flight. Girl, come, come again, come, come again, come again, come. Yenge, yenge. சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். பெண் இருக்கு வட்டம் இடும் பாட்டிருக்கு இடமத்தனையும் இன்றும் இன்றி துன்பம் இல்லை. என்னக்கே என்னக்கா பிறந்தாலே செவ்வம்பா மகிழி குட்டி தோடா சூடா அன்னை சிப்பா நெஞ்சால மோதி மோதி உக்கார போக மீதி வாப்புள்ளே மயிரும் குதிரை உன் மீதி ஏறி எங்கேயும் பிள்ளைபடை நட்டு ஹீரோ இனி சகலமும் உண்டு சச்சரம் இல்லே மச்சி நீ மச்சி நான் வாப்புகளாம் இல்லே ஒட்டி தம் சோகி கச்சடி நீகி கடச்சாச்சி கை காசு கடகார மூஞ்சிலே விசை எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் அடங்காத ஆசை துடிக்க ஐம்பழுதும் போர் போர் கொடுக்க கட்டுப்பாடுகள் விட்டு போச்சு கனவில் தினசரி மன்மத காட்சி ஆப்பிள் பழுது அடை கொடுக்க அருகில் வருவதே என்னை விளங்க கொடுப்படி நடுக்கொடுக்க கோகம் இருவரும் இடத்தில் அப்பாடும் தலைமை வருகிற பூப்பாள்கள் காமதேவனின் சாராயம் தீயேடு எட்டிலும் ஓடிக்கொண்டு இரவு பகலை மறந்திருந்து உயர பறந்து கொண்டாடுவோம். பட்டடகு பெண்ணிற்கு வட்டமிடும் பாட்டிருக்கும் இடமத்தனையும் இங்கும் இன்றி துன்பம் இல்லை. பெண் இருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கும் இடமத்தனையும்